ಭಕ್ತಜನಾರ್ತಿಹಂತು ಪಿತೃತ್ವಮನ್ಯೇಷು ವಿಚಾರ್ಯತೂರ್ಣ ಸ್ತಂಭೇವತಾರಸ್ತಮನನ್ಯಲಭ್ಯಂ ಲಕ್ಷ್ಮೀಂದುಸಿಂಹಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಃ ಕವಿತಾರ್ಕಿಕಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಹೃದಿ ಮಸ್ಸಭಾಗಿ ಇಂದ್ರೇ ದಿನಂ ಸ್ವಾಮಿ ಶ್ರೀಮನ್ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಗಣ್ ಅರುಳಿ ಚೇದ வரதராஜ பஞ்சாசத் ஸ்தோத்திரத்தின் 14வது ஸ்லோகம். அதனுடைய அர்த்தங்களை பார்ப்போம். த்ராதாபதி ஸ்திதிபதம் பரணம் பிரரோஹா சாயா கரீஷ சரசானி ஃபலானி சத்வம் சாகாகத த்ரிதஷ பிருந்த சகுந்தகானாம் கிம் நாமநாசி மகதாம் நிகமத்ருமாணாம் என்பதாக ஸ்லோகம். இதன் அன்வய கிரமம், ஹே கரீஷ, ಶಾಖಾಗತ ತ್ರಿದಶ ಬೃಂದ ಶಕುಂತಕಾಣ ಮಹತಾಂ ನಿಗಮದ್ರುಮಾಣ ಆಪತಿ ತ್ರಾತ ಸ್ಥಿತಿಪತಂ ಭರಣಂ ಪ್ರರೋಹ ಛಾಯಾ ಸರಸಾನಿ ಫಲಾನಿ ಚ ಕಿಂ ನಾಮ ನಸಿ ಎಂಗಿರವಾರು ಇಂದ ಶ್ಲೋಕತ್ತಿನುಡೆಯ ಅನ್ವಯ ಕ್ರಮಂ. ಇಂದ ಶ್ಲೋಕತ್ತಿಲ್ ಸ್ವಾಮಿ ದೇಶಿಗಣ್ ಎಂಬೆರುಮಾಣನ ದೇವಾದಿರಾಜನ್ எல்லா விதமான வேதங்களை ரட்சிப்பவனாக இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்தை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல சாதிச்சிருக்கார். என்னன்னாக்கா, இந்த ஸ்லோகத்துல பிரதானமா வேதங்களானது நிகமத்ருமானாம், ஒரு மரங்களாக பாவித்து மரம் அவைகளை எவ்வாறு உலகத்தில் ரட்சிப்பது, அதன் பிரயோஜனம் இவ்வாறாக வர்ணித்து ஒரு மரங்களை வேதமாக பாவித்து அவற்றிற்கு எம்பெருமான் ரட்சிப்பவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தின் மூலியமா ஸ்பஷ்டமா சொல்லியிருக்க. என்னன்னாக்கா, லோகத்துல பார்த்தோம்னாக்கா ஒரு மரம், அந்த மரத்திற்கு தேவையானது என்ன, அது என்ன பண்ணுவா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு மரம் இருக்குன்னாக்கா என்ன, அதுக்கு புயல் காத்துனால ஆபத்து வரும். அப்படி வரும் பொழுது அந்த ஆபத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு அந்த மரத்தை பார்த்துக்கிறதுக்குன்னு ஒருத்தர் தேவை. மேலும் அந்த மரமானது தனது வேர் ஊன்றி ரொம்பவும் ஸ்திரமா நிற்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடம் இருந்ததுன்னா தான் அது ஸ்திரமா நிற்க முடியும். மேற்கொண்டு அந்த மரம் வளர்றதுக்கு ஜலம், எரு, உரம் இத்தியாதிகள்லாம் தேவை. அந்த மரங்கள்ல இருந்து விழுதுகள் வந்ததுன்னாக்கா அது பூமியில ஊன்றி அதுவும் நல்லா ஸ்திரமாக இருந்து எதுங்கிட்ட இருந்து, அதாவது தன்னுடைய மரத்தை தான் எதுகிட்ட இருந்து வந்தோமோ அந்த மரத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக ஒரு பெரிய பூமியிலேயே ஊன்றி தன் மரத்திற்கு மேலும் ஒரு சேர்க்கும், அதாவது விழுதுகள் அதுக்கு தேவை. மேலும் அந்த மரத்தினுடைய பிரயோஜனம்னு பார்த்தோம்னாக்கா, வெயிலிருந்து வரவாளுக்கு வெயில்ல ரொம்பவும் கஷ்டப்பட்டு வரவாளுக்கு அந்த வெயில்ல இருக்கக்கூடிய கஷ்டத்தை போக்கும் விதமாக அந்த மரமானது நிழலை தர்றது. அந்த நிழலை தந்து அந்த வெயிலினுடைய தாக்கத்தை போக்கடிக்கும் விதமாக அந்த மரம் இருக்கணும். மேலும் பசியோடு வருபவர்களுக்கு தன்கிட்ட இருந்து சுவை மிகுந்த பழங்களை கொடுத்து உபசரிக்கணும். இவ்வாறாகெல்லாம் அந்த மரமானது இருந்ததுன்னாக்கா அந்த மரம் சிறப்பு மிக்கதாக லோகத்தில் கருதப்படுறது. இப்போ என்னன்னாக்கா, இந்த மரங்களுக்கு நிகராக மரங்கள் போல் வேதங்களை பாவித்து இந்த வேதத்திற்கு யார் ரட்சகனாக இருக்கா, மேலும் இந்த மரங்களுக்கு தேவையான அம்சங்கள் விதமாக யார் இருக்கான்னாக்கா எம்பெருமானான தேவாதிராஜன் அப்படிங்கிற போல சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல வர்ணிச்சிருக்க. த்ராதாபதி ஸ்திதிபதம் பரணம் பிரரோஹா சாயா கரீஷ சரசானி பலானி சத்துவம். இதே அர்த்தத்தை தான், லோகத்துல ஒரு மரத்துக்கு என்னென்ன தேவையோ எது இருந்தாக்கா அந்த மரம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குமோ, மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமோ, அப்படி அந்த மரம் இருக்கும் பட்சத்தில் அந்த வரம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிற அர்த்தம் தான். இப்ப என்னன்னாக்கா, வேதங்களாகிற பெரிய மரம், அந்த மரத்திற்கு ஒருத்தர் காப்பாத்துறதுக்கு வேணும்னு சொன்னமோ இல்லையோ, அது எம்பெருமானான தேவாதிராஜன் தான். என்னன்னாக்கா, புயல் காத்துனால வரக்கூடிய ஆபத்தை தடுத்து அந்த மரத்தை காப்பாத்தணும். அந்த மாதிரி பெருமாள் மது கழிடவர்களால இந்த வேதத்திற்கு ஒரு ஆபத்து வந்த காலத்துல அவர்கள்கிட்ட இருந்து காப்பாத்தி இந்த வேதத்தை மீட்டு கொடுத்ததுனால அந்த மரத்தை காப்பாற்றுபவனாக பெருமாளே ஆகிறார். மேலும் மரத்திற்கு தன்னுடைய வேர் ஒரு ஊன்றி ஸ்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்ன்ற போல இருந்தது. அந்த மாதிரி பார்த்தோம்னாக்கா, ஸ்ருதிகள் அனைத்தும் வேதங்கள் அனைத்தும் எம்பெருமானே ஜெகத்காரணம் அப்படிங்கிற ஒரு ஸ்திரமான அர்த்தத்தை எடுத்து பிரதிபாதிக்கிறதுனால அந்த வேர் ஊன்றும் இடமாக கூட எம்பெருமானே ஆறார். மேலும் அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய விழுதுகள் எவ்வாறு பூமியில ஊன்றி மேலும் அந்த மரங்களுக்கு மரத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக இருக்கிறது அப்படின்னாக்கா, அந்த மாதிரி எதுன்னு பார்த்தோம்னாக்கா, இதே வேதங்கள் சிக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருத்தம், ஜோதிஷம், கல்பம் ஆகிய ஆறு அங்கங்களோடு கூடினதான ஷடங்கோவை வேதாகா அப்படின்னு சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த வேதத்தினுடைய அர்த்தங்களை ஆறு அங்கங்களோடு படித்தோம்னாக்க சரிவர புரிந்து கொள்ள முடியும். அவைகளாலும் இந்த வேதங்களுக்கு மேலும் ஸ்திரத்தன்மையானது ஏற்படுறது. அந்த விதத்துல பார்த்தோம்னாக்கா, மேலும் அந்த விழுதுகள் ஸ்தானத்திலேயும் எம்பெருமானே இந்த ஸ்லோகத்துல தெரிகிறார். மேலும் மரத்தினுடைய பிரயோஜனமாக வெயிலிருந்து கஷ்டப்பட்டுன்னு வரவாளுக்கு அந்த சுகத்தை கொடுக்கறும் விதமாக யார் அமைஞ்சிருக்கான்னாக்கா, பெருமாளே தான் அமைஞ்சிருக்க. என்னன்னாக்கா, மேலும் அந்த விழுதுகள் ஸ்தானத்துல ஸ்மிருதி, இதிகாச, புராணாதிகள் எல்லாமும் உபபிரம்மணமாக, அதாவது மேலும் அந்த அர்த்தங்களை தெரிந்து கொள்ளும் விதமாக உபபிரம்மண ரூபமாக இருக்கிறதுனால மேலும் அந்த வேதங்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக இருக்கிறதுனால இந்த விழுதுகளும் எம்பெருமானே ஆகிறார். முன்னாடி சொல்லப்பட்ட பிரகாரம் அந்த வெயிலிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு வெயிலினுடைய தாக்கம் தீரும் வகையில அந்த மரம் இருந்ததுன்னாக்கா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அவ்வாறே எம்பெருமானம் சம்சாரமாகிற கடல்ல தாபத்ரயங்களை அனுபவிச்சு ரொம்பவும் கஷ்டப்பட்டு வரக்கூடியவர்களுக்கு வேதத்துல என்னென்ன உபாயங்கள் அனுஷ்டானம் பண்ணாக்கா இந்த சம்சாரத்திலிருந்து நம்மளால விடுபட முடியும் அப்படின்னு இருக்கக்கூடியவைகளை பின்பற்றி இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட வைக்கக்கூடிய உபாயமும் இந்த வேதத்துலதான் இருக்கு. ஆக வெயிலினுடைய தாக்கம் ஸ்தானத்துல சம்சாரத்தை வச்சுண்டு அதிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய உபாயத்தை இந்த வேதம் சொல்றதுனால வெயிலிருந்து வரக்கூடிய கஷ்டத்தை போக்கடிக்கும் விதமாக இருப்பதும் எம்பெருமானான தேவாதிராஜனே. மேலும் பசியோட யாராவது வந்தான்னாக்கா அவர்கள் பசி போக்குற விதமா அந்த மரங்களானது தன்கிட்ட இருக்கக்கூடிய சுவை மிகுந்த பழங்களை கொடுக்கறா போல இந்த இடத்துல என்ன இருக்குன்னாக்கா, சம்சாரத்திலிருந்து விடுபட்டு வேதத்துல சொல்லிருக்கப்பட்டக்கூடிய உபாயங்களை அனுஷ்டிச்சு அதன் மூலியமாக பக்தி பிரபத்தி பியாம் பிரசன்னா ஈஸ்வரா மோக்ஷந்ததாதி அப்படின்னு சொல்லக்கூடியதுல பக்தியினாலேயும் பிரபத்தியினாலேயும் எம்பெருமானானவன் பிரீத்தி அடைஞ்சேன்னாக்கா நமக்கு வேண்டிய மோட்சத்தை தருகிறார் என்ற விதத்தில் அதுவும் நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், அந்த உபாயம்னாக்கா எங்கன்னு எதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்னாக்கா இந்த வேதங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். ஆக அந்த உபாயத்தை அனுஷ்டிச்சு மோட்சத்துக்கு போறோம்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, எம்பெருமானை அந்த ஆனந்த அனுபவத்தை அனுபவிப்பது தான். மோட்சம் வேற, பெருமாள் வேற இல்லை. மோட்ச பலனை அடையிறன்னாக்கா எம்பெருமானையே அடையிறன்னு அர்த்தம். ஆக அந்த பழமும் எம்பெருமானே. இவ்வாறாக அந்த மரத்தில் இருக்கக்கூடிய காப்பவன் அதை ரட்சித்து போஷித்து அதில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய துக்கத்தை போக்கடிப்பது, பழம் மற்றவர்களுடைய வேண்டுதலை பூர்த்தி செய்கிறது. இவ்வாறாக எல்லா விதமாகவும் இந்த ஸ்ருதிகளுக்கு நீயே இருக்கின்றாய் அப்படின்ற போல எம்பெருமானான தேவாதிராதனை ஸ்ருதிகள் அனைத்தையும் ரட்சிப்பவன் என்கிற அர்த்தத்தை சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல தெளிவா சொல்லியிருக்கார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.